ശ്രീമദ് വേദാന്ത രാമാനുജീത കൃപയാരംഗിനെ നിസ്തഭാരം തത്സംപ്രാപ്തമാന് തദ്വിതേ മനുഗണം ചിട്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുണികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപത്തബോധം തത്വതയുഗ്മസരസീരുഗഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുണികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്രഗുരുത്തമേനൈമിനഃ ശ്രുത്യന്തവിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യവതം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസരാമാനുജാത് ശ്രീശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോനിധിം സംശയേ ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ജയത്യാശ്രിതസന്ത്രാസദ്ധ്വാന്തവിദ്വംസനോദയഃ പ്രഭാവാൻ സീതയഃ ദേവ്യാ പരമവ്യോമഭാസ്കരഃ അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീ ശോകനാശനം കവീശമക്ഷഹം താരം വന്ദേലങ്കാ ഭയങ്കരം. അതായത് ഇന്ന് മാർഗിണി മാസം സൊല്ലക്കൂടിയ മാർഗശീർഷ മാസം, மாசானாம் மார்கசீரிஷோகம் அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில விபூதி யோகம்ன்ற அத்தியாயங்கள்ல பத்தாவது அத்தியாயம். விபூதி விபூத்தினா சம்ஸ்கிருதத்துல சொத்துக்கள், எம்பெருமானுடைய சொத்து அப்படின்றது அனைத்தும், அதாவது இந்த நீக்கமரை இருக்கக்கூடிய அறிவுள்ளவைகள் என்ன, அறிவற்றவைகள் என்ன, இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே பகவானுடைய சொத்து தான். பகவான் சொத்துக்குடைய சுவாமி. அப்படிப்பட்ட அந்த சுவாமியான பகவானுடைய சொத்தா இருக்கக்கூடிய இந்த விபூதியில தான் எதெல்லாம் மேன்மை பெற்று இருக்கோ அதெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்றான். இப்ப மற்றதுல இல்லையான்றது கேள்வி இல்லை, மேன்மை பெற்றதுலேயே தான் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தினுடைய விஷயங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது 12 மாசங்கள் சொல்லப்படுறது, சைத்திர வைசாகம் இந்த மாதிரி சொல்லிட்டே வர கணக்கில் மார்கசீர்ஷம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசம் ஆண்டாள் சொல்லும்பொழுது ரொம்ப மார்கழி மாசத்தை கொண்டாடுற விதமாக தான் திருப்பாவைன்ற நோன்பானது நோக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த மார்கசீரிஷ மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி திங்கள் அப்படின்னு அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த மாசத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாசத்தில் எம்பெருமான் கண்ணனை நோக்கி விரதம் இருந்து அந்த கோபஸ்திரீகளாக இருந்து ஆண்டாள் 29 பாசுரங்களில் அருளி செய்த அந்த திருப்பாவையும் கடைசியாக பலஸ்ருத்தியா தான் பெரியாழ்வாருடைய குமாரத்தின்றத 30 பாட்டிலையும் காண்பித்தாள். இப்படி இருக்கக்கூடிய 30 நாட்கள் கொண்ட இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் எம்பெருமானை பத்தின பல சொற்பொழிவுகள், அதாவது உபன்யாசங்கள், பகவானுடைய குணங்களை சொல்ற விதமா பல இடங்கள்ல ஏற்பட்டு இருக்குன்றது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஏன் அப்படின்னா இந்த கலியில வந்து பகவானை சிந்திக்காம இருக்கிறதுன்றது விபத்து அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றா. அதாவது விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா, விபத் விஸ்மரணம் விஷ்ணோகோ சம்பன் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு பிரமாணம். நீ எதெல்லாம் லோகத்துல விபத்துன்னு நினைச்சிருக்கியோ அதெல்லாம் உண்மையான விபத்து இல்லப்பா, நீ எதெல்லாம் உலகத்துல சொத்து சம்பத்துன்னு நினைச்சிருக்கியோ அதெல்லாம் உலகத்துல சொத்தே கிடையாதுப்பா, எது உண்மையான விபத்து சம்பத்து அப்படின்னா உண்மையான ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா எம்பெருமானை மறக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஆச்சரியமான இந்த ஒரு கரண கலைபரம், அதாவது இந்த உடம்பை கொடுத்து பேசும் திறமை, கண் பார்க்கும் திறமை, அதே மாதிரி நடக்கக்கூடிய திறமை, நாம இப்படியான எம்பெருமான எல்லா கரணங்கள்லேருந்தும் பஜிக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய எல்லா சென்சஸ் அதாவது இந்திரியங்களை கொண்டும் பெருமாளை வந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் அனுகிரகிச்சிருக்கான்னா அதுக்கே பெருமாளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நாம. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் குறைபாடு ஏற்பட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கு உலகத்தில். அப்போ இந்த குறைபாடெல்லாம் இல்லாமல், இந்த குறைகள்லாம் இல்லாமல் நம்மளை எம்பெருமான் வந்து ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கானே அதுவே ரொம்ப ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி பல உபன்யாசங்கள் நடக்கிற இந்த சமயத்தில் சுந்தர சுபாஷிதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாமளும் இந்த உபன்யாசத்தை விடிஎஸ்எஸ்ல வந்து பண்றோம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, பகவானுடைய புகழை பலகாலும் பல பேர் சொன்னாலும் அந்த புகழ் வந்து முடிந்து விடாது. ஏன் அப்படின்னா புகழ் வந்து எல்லைக்கு உட்பட்டு இருந்தா தானே முடியும். எம்பெருமான் எப்படிப்பட்ட புகழான்னா, எல்லையில்லா புகழான், எல்லையே கிடையாது அவனுடைய புகழ்க்கு. அதுதான் கூரத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்த பிரதான சிஷ்யர், இந்த கூரத்தாழ்வான்ற ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்துக்காக தன் கண்ணையே இழந்தவர். அவரை சொல்லும்பொழுது என்ன சொல்லுவானா, தரிசனம் அப்படின்னா சம்பிரதாயம்னு ஒரு அர்த்தம், பார்வை அப்படின்னு ஒரு அர்த்தம், தரிசனத்திற்காக தரிசனத்தையே இழந்தவர் அப்படின்வா. தரிசனம்னா சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுவை பரமாக கொண்ட இந்த சம்பிரதாயத்திற்காக தன் கண்ணையே இழந்த ஒரு பெரிய மகான் கூரத்தாழ்வான். இது என்ன பெரிய விஷயமானு கேட்டால், ஆமாம் பெரிய விஷயம், லோகத்தில் எவ்வளவு சிரமம் அது. ஆனால் அப்படி ரொம்ப ராமானுஜருடைய சிஷ்யர்களில் பிரதான பூதர் அவர் சொல்கிறார், தேவித்வன் மகிமாவதிர்ண ஹரிணா நாதித்வயா ஞாயத்தே, மகாலட்சுமி தாயே உன்னுடைய பெருமையை நீயும் அறியமாட்டாய், உன்னுடைய கணவனான அந்த எம்பெருமான் விஷ்ணுவும் அறியமாட்டான் அப்படின்ற. தாயாருடைய பெருமையும் எம்பெருமானுடைய பெருமையும் அளவிட முடியாத பெருமை வாய்ந்ததுன்றது இதிலிருந்தே தெரியறது. இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் பெருமையெல்லாம் வந்து சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய அத்தியாச்சரியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் சப்த காண்டங்களில் சுந்தரகாண்டம் எல்லா பலன்களையும் சாதிக்க வல்லது. நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன மனசில் எத்தனை கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அந்த சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதோ இல்லை யாரையாவது பாராயணம் சொல்லி கேட்கறதோ ரொம்ப மகா புண்ணியமான காரியம், எல்லா பலன்களையும் அளிக்க வல்லது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுந்தரகாண்டத்தில், சுந்தரகாண்டம்ன்றது நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்காக வந்த காண்டமோன்னு தோன்றது. ஏன்னா சுந்தரமான பல நன்மொழிகளை இதில் பொதிச்சு வச்சிருக்கா. அதாவது இந்த ஹாரம்னு சொல்லக்கூடியது நெக்லஸ் பார்த்துருக்கோம் இல்லையோ, இப்போ இந்த காலத்துலேயும் இருக்கு இல்லையா அதெல்லாம். அந்த நெக்லஸில் அழகான ஒரு செயினில் பற்பல கற்களை பதிச்சு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கற்கள் ஒவ்வொன்றும் ஒளிரும் பொழுது அந்த செயினுக்கே ஒரு அழகு. அதை போல் சுந்தரகாண்டம்ன்றது ஒரு அழகான செயின், அதில் ஒரு 20 வகையான சுபாஷிதங்கள்ன்ற ரத்னங்கள் இருக்குது. 20 தான் இருக்கான்னு நீங்கள் கேட்டேன்னா அதுக்கு அடியன்ற பதில் இல்லை. ஒரு 20 சுபாஷித்தத்தை இந்த தரம் பார்க்கலாம் அப்படின்னு மனசில் ஏற்படுத்திண்டு இன்னைக்கு முதல் சுபாஷித்தம், சுபாஷித்தம் சுபாஷித்தம்னா நன்மொழி அப்படின்னு அர்த்தம். அதாவது மகாலட்சுமி தாயாராக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டினால் சொல்லப்பட்ட வச்சனங்கள் என்ன, ஹனுமார்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மகாகபிகி, அதாவது குரங்குகளிலேயே ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படின்னு நவவியாக்கரண பண்டித்தர்னு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகள் என்ன, வால்மீகி பகவான் இவர்கள் இருவருடைய பார்த்தும் அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ராமாயணத்தில் என்ன, இப்படி பல பேருடைய நன்மொழிகள் பொதிந்தது தான் இந்த சுந்தரகாண்டம். அதில் இந்த மாதம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் சுபாஷிதம், பர்த்தானாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி அப்படின்றது முதல் அழகான சுபாஷிதம். பர்த்தானாம பரம் நாரியாக, பெண்ணிற்கு சீதையானவள் இந்த விஷயத்தை வந்து 16வது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறேன். சுந்தரகாண்டம்ன்றது 5வது காண்டம் ராமாயணத்தில், அதில் மொத்தம் 68 சர்க்கங்கள் இருக்குது. புரியறதுக்காக சாப்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், 68 சாப்டர்ஸ். அந்த 68 சாப்டரில் 16வது சாப்டரில் இந்த அழகான சுபாஷிதம் இருக்குது, பர்த்தானாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி. அதாவது மகாலட்சுமி தாயாரான அந்த சீதையை வந்து இந்த ராவணன் கடத்திட்டு போயிட்டான். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, எம்பெருமான் தேடிக்கொண்டே வர ரிஷிமோக பர்வதத்தில் சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டு சுக்ரீவனுக்கு அபயம் அளித்து வாலியோட போரிட்டு வாலியை நிதனம் பண்ணி அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை, கபிராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தை கொடுத்த. அப்போ ஹனுமானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, ரொம்ப முக்கியமான சந்தேகம். அதை தீக்கக்கூடியதும் இந்த சர்க்கம்தான், இந்த 16வது சாப்டர். இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, தாயார் சொல்கிறா, அதாவது ஒரு பெண்ணிற்கு மிகப்பெரிய அணிகலன் யாருக்கு அப்படின்னா, தன்னுடைய கணவன் தான் மிகப்பெரிய அணிகலன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இதற்கான அர்த்தம். பூஷணம் பூஷணாதபி, பர்த்தானாம பரம் நாரியாக சோபனம் பூஷணாதபி பூஷணம் பூஷணாதபின்னு ரெண்டு பாடம். அப்படி கணவனுக்கு மனைவிக்கு மிகவும் உயர்ந்த பொருள், அதாவது உயர்ந்த ரத்னம் போன்ற ஒரு மாலை கணவன். இப்போ ரெண்டு பேருக்கும் அப்படி சொல்லலாமே, நல்லா சொல்லலாம். இங்கே சீதையினுடைய வாக்காக இருக்கிறதுனால இப்படி சீதை சொல்லியிருக்கா, சீதை என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பார்த்தோம். ஹனுமாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, அந்த சந்தேகமும் இந்த சர்க்கத்தில் தான் தீர்றது. என்ன சந்தேகம் அப்படின்னா, எப்படி இந்த சுக்ரீவனுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது அப்படின்னு ஒரு சந்தேகம். அவருக்கு தான் தெரியும், அவரால் தான் இந்த ராஜ்யம் வந்து ராமலட்சுமணர்களுடைய சுக்ரீவனுக்கு அழகாக ஒரு தோழமை ஏற்பட்டது, அந்த தோழமையினால தானே இந்த ராமராஜ்யம் கிடைச்சது அப்படின்னா, அதற்காகவா இவ்வளவு பெரிய கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வந்து கொடுத்த ராமன் வந்து இந்த சுக்ரீவனுக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக மனசில் அந்த குடைச்சல் இருந்துகிட்டே இருந்தது ஹனுமார்க்கு. ஆனால் ஹனுமார் வந்து புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம், புத்திசாலிகளுக்குள்ளேயே சிறந்தவர். அப்படி சிறந்தவர் உடனே கேள்வி கேட்க மாட்டார், பல நாள் அனலைஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பார். அதனால் அவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க, அப்போ மகாலட்சுமி தாயாரான சீதாதேவியை லங்கை முழுக்க தேடுறார். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார், தன்னால் கண்டுபிடிக்க முடியலையே. சதுரங்குல மாத்ரோபின்னு 4 இன்ச்சு கூட எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஒரு இடத்துல கூட தாயார் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசால வருத்தப்படுறார். ஒரு மனுஷன் எப்படி மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிடுவானோ அந்த சோர்வை வந்து ஹனுமாரை ஏற்றார். ஆழ்வார் வந்து சொல்லும் பொழுது சொல்றார், பல காலங்கள் வீணா போயிடுத்து அப்படின்னு சொல்றார். அதை போல ஹனுமார் சொல்றார், இத்தனை பேருனுடைய காரியமும் ஒரே நேரத்தில் வீணா போயிடும் போல இருக்கே, தாயாரை பார்க்க முடியலையே, தாயாரை பார்க்க முடியலையேன்னு ஒரு மனுஷன் எப்படி புலம்புவானோ அந்த போல புலம்புறார். ஆனா புலம்புறது மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்றத காண்பிச்ச ஹனுமார் மேல என்ன பண்ற, தானே தன்னை தேத்திண்டு நான் இங்கேயே இருப்பேன், நிச்சயமா சீதையை கண்டுபிடிப்பேன்னு உறுதிப்பாடை எடுக்கிறார். மனுஷன் கத்துக்க வேண்டிய விஷயம் இது, பின்னாடி இருக்கிற சுபாஷிதங்களில் வரப்போறதுனால அதுக்கு க்ளூவை கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறேன். இப்போ திருப்பி இந்த கதைக்கு வரும், என்ன விஷயம், சுக்ரீவனுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடச்சிது அப்படின்னு ஹனுமாருக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்க்க போறார் இந்த இடத்துல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அவர் இங்கே இந்த சர்க்கத்தில் சொல்கிறார். மகாலட்சுமி தாயாரை கண்டுபிடிச்சிட்டார், சீதையை அசோக வணிக்கையில் பார்த்துட்டார். சீதையினுடைய மிகப்பெரிய ஒழுக்கம் ஷீலம், அவர்களுடைய அழகான அந்த பாதிவிரத்தியத்தினுடைய அழகு, சீதையோட அழகுன்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையோ, சீதையோட அழகாக ஹனுமார் பார்த்தாரா அப்படின்னா, அப்படி இல்லைப்பா, சீதையினுடைய பாதிவிரத்தத்தினுடைய அழகு எப்படி இருக்கா அப்படின்னா, தாயார் எப்படி இருக்கா, ராமஸ்ய வியவசாய யஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதா, அதாவது ராமன் ராமன் ராமன் ராமன்னு ராமநாமத்தையே பலகாலும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீதையினுடைய அழகு, இந்த ராமநாமத்துக்கே ஒரு அழகு உண்டு இல்லையோ, இந்த ராமநாமம் எப்படிப்பட்ட ஒரு பிணியையும் போக்கக்கூடியது. பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்திற்கு உரை எழுதியிருக்க, அதாவது வியாக்கியானம் பண்ணியிருக்க. அவர் உரை எழுதும்போது சொல்றார், இப்பொழுது மரித்தவரையும் பிழைக்க வைக்கக்கூடிய ராமனுடைய பெருமையை வர்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ராமநாமா, அந்த ராமநாமாவை தொடர்ந்து சொல்லின்ற இந்த சீதைக்கு சாகாம் கிரகித்வாது நகசிய தஸ்ய அப்படின்னு சீதை சொன்னா, நாம் பண்ண அத்தனை தர்மமும் வீணா போயிடுத்தே அப்படின்னா சொல்லி வீணா போயிடுத்தேன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே ஹனுமார் மேல வந்து உட்கார்ந்துருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், தர்மம் வீணா போகாது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான இந்த சர்க்கத்துல அந்த தாயாரனுடைய ஒழுக்கத்தையும் தாயாரனுடைய உயர்ந்த ராம பக்தியும் பார்த்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வியக்கிறார். அதை பாராட்டினவர் ரொம்ப ரொம்ப துக்கத்தையும் வந்து தாயார் அடைஞ்சதை பார்த்து தானும் துக்கிக்கிறார். அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா அம்மாவுக்கு எந்த காரியமும் ஓடாது. அதே நேரத்தில் அம்மா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தா குழந்தையும் அதை புரிஞ்சுண்டு அதே கஷ்டத்தை அனுபவிக்கும். அந்த கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அம்மா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு உடனே அந்த குழந்தைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலை ஏற்படுற மாதிரி, இந்த உலகங்களுக்கெல்லாம் ஜெகன்மாதாவான சீதாதேவி, அந்த ஜனகநந்தினியான ஜானகியான அந்த தாயார் கஷ்டப்படும் பொழுது தனக்கும் தன் உள்ள ஒரு கஷ்டம் ஏற்படுறது. அந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் இந்த பதில் அழகாக கண்டுபிடிச்ச. ஒரு கஷ்டமான சமயத்தில் தான் நமக்கு பல வழிகள் மனுஷியாளுக்கு கிடைக்கிறது இல்லையா. மனுஷனுடைய மூளை வந்து எப்போ ரொம்ப அதிவேகமாக வேலை செய்கிறதுனா அவனுக்கு கஷ்டம் வரும்பொழுது, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் காரியம் பண்ண தெரியாது. ரொம்ப நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறத விட அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போய் கஷ்டப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவம்ன்றது ரொம்ப ஆச்சரியமானது. அதில் அம்ம ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறா, நான் நினைக்கிறேன், இத்தனை நாளாக நான் ஒன்று நினச்சேன், இந்த சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடச்சது ராமனுடைய கிருப்பையினாலன்னு. இல்லை இல்லை, நான் அதை இப்போ மாற்றிக்கிறேன், நான் இப்போ அனலைஸ் பண்ணி என்னுடைய ஃபைனலான விஷயத்தை சொல்கிறேன். ஐஸ்வர்யம் வாணரா நான் துர்லபம் வாலி பாலிதம் அஸ்யா நிமித்தே சுக்ரீவா பிராப்தமால்லோக விஸ்ருதா. இந்த உலகம் போற்ற அளவு இருக்கக்கூடிய அழகான இந்த குரங்குகளுடைய ராஜ்யத்தை இந்த சுக்ரீவனானன் எப்படி பெற்றான் தெரியுமா, ஐஸ்வர்யம் வானரானான்ச்ச துர்லபம் வாலிபாலித்து. ரொம்ப ரொம்ப கிடைப்பதற்கு அரிதான வாலியினால பாதுகாக்கப்பட்ட ராஜ்யம் அசகாயமா கிடைச்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அஸ்யா நிமித்தே சுக்ரீவஹா, இந்த மகாலட்சுமி தாயாரனுடைய நிமித்தமாகத்தானே கிடைத்தது. அதாவது தாயார் தான் வந்து அந்த புஷ்பக விமானத்துல ராவணனால தூக்கி செல்லும் பொழுது தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டுட்டே வந்தான். அந்த ஆபரணங்களை எல்லாம் சேர்த்து வைத்தது இந்த குரங்குகள் வந்து சுக்ரீவன்ட்ட கொடுத்தது. சுக்ரீவன் அதை பாதுகாத்து வந்தான். அதை பார்த்த ராமருக்கு இது தாயாரனுடைய அணிகலன்னு தெரியாத அளவு கண்ணில் ஜலம் கொட்ட லக்ஷ்மணனை பார்த்து இது தாயார்தா, இது தாயார்தா, யா இது சீதைதா லக்ஷ்மணா, பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுன்னு இளைய பெருமாள்னு சம்பிரதாயத்தில் லக்ஷ்மணரை இளைய பெருமாள்னு சொல்லுவோம். அப்படி அவரை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனான ராமன் கேட்க அவருக்கு எனக்கு இது தெரியல இது தெரியலன்னு சொல்லிட்டே வந்தவர் காலில் இருந்த கொலுசை பார்த்து சொன்னார், ஆமா இது தாயாரோடது தான் அப்படின்னு. எப்படி சொன்னார் அப்படின்னா, அண்ணா எனக்கு தாயாருடைய திருவடி தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்படி ரொம்ப புகழறார் தாயாரை பார்த்த உடனே. எப்படிப்பட்ட தாயார் அப்படின்னா, மான்யா குருவினி தஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா, மகாலட்சுமி தாயாரான சீதையாக அவதரித்தவள், லக்ஷ்மணனுக்கு குருவிற்கு நிகரானவள் அப்படின்னு இந்த இடத்துல புகழ்ந்து கண்ணால ஜலம் விடுற. இப்படி சீதைக்கே ஒரு கஷ்டம் வந்துடுத்தோம்னா இந்த ரொம்ப காலம் ரொம்ப கொடுமையானதான். எதி சீதாபி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரமஹா, சீதைக்கே ஒரு துக்கம் வந்துடுத்தோம்னா காலம் ரொம்ப கொடுமையானது அப்படின்றத தன் கண்ணால ஜலம் விட்டுண்டே ஹனுமார் சொல்லிண்டே வர அப்பதான் இதை சொல்றார். நான் நினைச்சிருந்தேன் இத்தனை நாள் ஏதோ ராமகிருப்பையினால கிடைச்சதுன்னு, கிடையவே கிடையாது. இந்த மகாலட்சுமி தாயாரனாலதான் இந்த லோக இந்த உலகங்களுக்கெல்லாம் புகழ் போற்றும்படி இருக்கக்கூடிய இந்த வானர ராஜ்யம் சுக்ரீவனுக்கு கிடைச்சது அப்படின்ற அதுலதான் இந்த விஷயத்த சொல்றா. பர்த்தா நாம பரம் நார்யா, தாயார் எப்படி இருக்கானா, ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமே வானு பஷ்யதி, ராமன் ராமன் ராமன் ராமன் ராமன் ராமன்னு ராமன் விஷயமாகவே தாயாருடைய மனசு போயிட்டே இருக்கு. ராமனை தவிர்த்து தாயாருக்கு வேற ஒண்ணுமே தெரியல. அதாவது தாயாருக்கு பக்கத்துல காய் இருக்கா, பழம் இருக்கா, இல்லை முன்னாடி மரம் இருக்கா, ஜலம் இருக்கா, எதுவுமே தெரியல. அவளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நைஷா பஷ்யத்தி ராட்சஸ்யோ நேமான் புஷ்ப பலத்ருமானு ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி, ராமன் ஒருவனையே நோக்கி அவளுடைய மனசு போய்ந்தது. இதை பார்த்த உடனே தான் வந்து ஹனுமாரனுடைய வாக்கில் வருது, பர்த்தா நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி, இந்த உலகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து மிகச்சிறந்த அணிகலன் எது தெரியுமா அப்படின்னா, அந்த கணவன் தான் மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்றான். இப்ப இது பார்க்கறதுக்கு சாமான்யமா இருக்கும் இல்லையோ, நாம மார்கழி திங்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா மார்கழி மாசம் மகா அந்த தாயார் கோதா பிராட்டியாக பூமி பிராட்டியாரான கோதா பிராட்டி வந்து அழகாக 30 பைந்தமிழ் பாசுரங்களை அருளி செய்திருக்கா. அந்த பாசுரத்துல முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதிநிறைந்த நாளார் நீராட போதுவீர் போதுமினோர் நேரழகீர் சீர்மல்கும் ஐப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூறுவேல் குடுந்துடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பாசுரத்தோட இதற்கு அழகான ஒரு ஒற்றுமை இருக்கு. நாம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு என்ன பேரு அப்படின்னா, சுந்தர சுபாஷிதம்னு பேர், அழகான நன்மொழிகள் அப்படின்னு. இப்ப இந்த மாசம் என்ன மாசம் ஆண்டாள் என்ன சொன்னா, மார்கழி திங்கள் அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், மார்கசீரஷம் அப்படின்னு இந்த மாசத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயர்ந்த வழியை நாட வேண்டும் அப்படின்றது. அப்ப நாம சுந்தர சுபாஷிதம்னு எடுத்துட்டோமோ இல்லையோ, இந்த அழகாக இருக்கக்கூடிய நீங்கள் நன்மொழியை நாடுங்கள் அப்படின்னு சொல்றா போல இருக்கு இந்த மார்கழி திங்கள் அப்படின்றது. அப்ப இப்படி நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர்னு இவளை பார்த்து உபதேசம் பண்ற தாயார், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள்னு சொல்றாளோ இல்லையோ, செல்வச் சிறுமியர்கள்னா அந்த சிறுமியர்களுக்கெல்லாம் செல்வம் எது அப்படின்னா, பர்த்தா நாம பரம் நார்யாகா, இந்த மங்கைகளுக்கு அதாவது இந்த அழகான பெண்களுக்கு எது உயர்ந்த பூஷணம் அப்படின்னா, கண்ணன் என்கின்றவன் கணவனாக வரப்போவதே அப்படின்றத காண்பிக்கிறான். ஏன்னா எல்லாரும் எதற்காக நோன்பு இருந்தா அப்படின்னா, இப்ப ராமபரமா கொஞ்ச நேரம் முன்னாடி ராமாயணத்தை வச்சு பார்த்தோம், ராமாயணத்தை வச்சு பார்த்தா கண்ணு அப்படியே ஜலமே வந்துடும், அப்படி ஒரு ராமாயணத்துல பக்தி தாயாருக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் இந்த கிருஷ்ண பரமா கோதா பிராட்டியார் சொன்னதையும் பார்ப்போம்ன்றதுனால அதை கம்பேர் பண்ணி இந்த விஷயம் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்றா, செல்வச் சிறுமியர்கள் எப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்கள்னா, எம்பெருமான் தான் நமக்கு எல்லாருக்கும் பர்த்தா. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவன்களும், அதாவது அனைத்து அறிவுள்ளவையான ஜீவன்களும், நமக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த ஆத்மா எல்லாருமே ஸ்திரீ பிராயர்கள், அதாவது பெண்களை ஒத்தவர்கள். ஏன் அப்படின்னா பெருமாள் ஒத்தன் தான் புருஷோத்தமன், நமக்கெல்லாம் புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் அவன் தான். இப்போ புருஷேஷு உத்தமஹா, புருஷர்களில் உத்தமனான அந்த எம்பெருமான், நாம எல்லாரும் ஸ்திரீ பிராயர்கள், அதாவது பெண்களை ஒத்தவர்கள். அப்போ இப்போ நமக்கெல்லாம் யார் வந்து கணவனாக இருக்கான்னா எம்பெருமான். இப்போ எம்பெருமானை அடையிறது தான் நம்முடைய குறிக்கோள், அந்த எம்பெருமான் தான் நமக்கு பரம் பூஷணம். நமக்கு யார் உயர்ந்த பெரிய ரத்னம் போன்றவர் அப்படின்னா ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா மாணிக்கம் அப்படின்ற. ஏன் ஆழ்வார மாணிக்கம் வந்து பெருமாளை சொன்னார்னா, உலகத்துல உள்ள சிறந்த பொருள் எல்லாமே பெருமாள் தான் அப்படின்ற. அதாவது ஆழ்வார் பெருமாளை எல்லா வகையானவும் சொல்லிட்டார். சாப்பிட்ற விஷயத்துல உயர்ந்தவையான அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசலன்கோ நெச்சுவை தேரலன்கோன்ற, பொன்னிவர் மேனி மரகதத்தின் அப்படின்னு மரகதத்தை ஒப்பா சொல்றேன். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, சுட்டுரைத்தன் அன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது அப்படின்ற. உயர்ந்த பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம், அணிகலன்கள், அதாவது நகைகள். இந்த நகைகள் எப்படிப்பட்டதோ அதை போல உயர்ந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டி அப்படி இருப்பவன் எம்பெருமான், நம்மளால உயர்ந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான், அதுதான் செல்வச் சிறுமியர்கள் அப்படின்றான். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான நாம எப்படி பூஜிக்கணும் அப்படின்றத காண்பித்து கொடுக்கறா. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி, அந்த எம்பெருமான நாம எப்பவும் ஒரு மனதிற்கொண்டு எம்பெருமான் ராமநாமத்தை தொடர்ந்து எல்லாரும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு இதை சொல்லி, தாயார் எப்படி வந்து உபவாசங்கள்லாம் இருந்து எம்பெருமான புனப்புனகா திருப்பி திருப்பி ராம ராம ராம ராம ராம ராம ராம ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாளோ, அந்த மாதிரி நாமும் அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய ஆழ்வார்கள்லாம் சொன்னாலே நமோ நாரணாவென்று அப்படின்னு, அப்படிப்பட்ட அந்த நாராயணனுடைய நாமத்தை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டும்னு, இந்த நாராயண சப்தத்தையே இளஞ்சிங்கம் அப்படின்னு காண்பித்து, அந்த யசோதை இளஞ்சிங்கம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நாராயணன்தான் நமக்கே பறை தருவான். நமக்கு என்ன பறை சுவாமி, பறைனா உயர்ந்த பொருள், உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உயர்ந்ததான அடைய வேண்டியது, புருஷார்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மால் அடையப்பட வேண்டியது பலன். உயர்ந்த பலன் எது அப்படின்னா, பர்த்தானாம பரம் நாரியாகா, எம்பெருமானான பர்த்தாவான நாராயணன், மாதான் ரிசிம்மஹா, பிதான் ரிசிம்மஹா, பிராதான் ரிசிம்மஹா, சகான் ரிசிம்மஹா, வித்யான் ரிசிம் ரிசிம்மன், நமக்கு எல்லா வகையான உறவாகவும் இருப்பானா. பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ, உலகங்களில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் பந்துவாக இருக்கான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு கணவனாகவும் இருக்கான்றத தெரியற மாதிரி, கணவனாக இருக்கான்னா எப்படிப்பட்ட கணவன் அப்படின்னா, உயர்ந்தவனா இருக்கான் அந்த கணவன். எப்படி அப்படின்னா, நம்மால அடையப்பட வேண்டியவன். இந்த உலகத்துல கணவன் மனைவி பிள்ளை இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் ஏதோ இந்த உடம்பின் சம்பந்தத்தினால வருது. இந்த உடம்பு போயிடுத்துனா அதெல்லாம் கிடையாது, ஆனா இந்த ஆத்மாவுக்கு பெருமாளோட இருக்கிற சம்பந்தம்ன்றது எந்த காலத்திலையும் இருக்கிற சம்பந்தம் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு நன்மொழியோட சேர்ந்து நம்ம தியானிக்கணும். இந்த பாசுரத்துல கிருஷ்ணன் விஷயமா செல்வச்சிறுமியர்கள்ன்றத சொன்ன விஷயத்த சொன்னோம். இப்படி அந்த மங்கையர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு உயர்ந்த பூஷணம் அந்த கணவன் அப்படின்னு சொல்லி, கணவனுக்கும் அதே மாதிரி அந்த மங்கையானவள் மிகவும் ரொம்ப முக்கியமானவள். ஏன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நிறைய பேர் யோசிப்பா அது என்ன சுவாமி, எப்பவுமே பெண்களுக்கு தான் ஆண்கள் வந்து பூஷணமா இருக்கணும், அப்ப ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாமானா, இதை விட உயர்த்தியா நினைக்கணும். எப்படி அப்படின்னா, சீதைக்காக ராமன் எவ்வளவு நெடுங்காதை நடந்து வந்தார், அந்த சீதைக்காக லங்கை வரைக்கும் நடந்து வந்து அந்த சீதையை மீட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சீதை கிட்ட ராமனுக்கு இருந்த அந்த பாசத்தை பின்னாடி வர சுபாஷிதங்கள்ல இன்னும் அழகா ஹனுமார் வாக்கிலேயே நாம கேட்க போறோம். இப்படி சுபாஷிதத்திற்கு நடுவுல பல ராமாயண ஸ்லோகங்கள் வரும், அந்த ராமாயண ஸ்லோகங்களோடு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம கேட்டு ஸ்ரீ எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியனுடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயார் வந்து இப்படி ஒரு அவதாரம் பண்ணி தன் வாக்கால சொல்ல இந்த சுபாஷிதங்களையும், அதே நேரத்தில் கோதாபிராட்டியார்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டாளினுடைய திவ்யமான அந்த பாசுரங்களுடைய அனுபவமும் செய்வோம்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அடியேன்.